தாங்கடத்த தரிகடத்த தலாங்குதத்தி தகதி மிதக ஜுணு தாங்கடத்தி தரிகடத்தி தலாங்குதத்தி தகதி மிதக ஜுணு தாங்கடத தரிகடத்த தரிகடத்த தரிகட தகதி மிதக ஜுணு தாங்கடத தரிகடத்த தரிகட தரிகட தகதி மிதக ஜுணு தா அட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும் தெருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளகதி வேணும் தலவாசல் இல்லா வீடும் ஒரு தாளம் இல்லா கூத்தும் தத்தி தருகிட்ட தருகிட்ட தத்தி கிண்ணத்தோ அட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும் தெருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளகதி வேணும் வீட்டுக்கு வாசப்படி வேணும் தெருக்கூத்து